போகாத, என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத, கொடுத்தத திருப்பி நீ கேட்க காதலும் கடனும் இல்ல. கூட்டத்தில் நின்னு பார்த்து கொள்ள நடப்பது கூத்தும் இல்ல. பார்க்காத என்ன பார்க்காத, கூத்தும் பார்வையால என்ன பார்க்காத, போகாத தள்ளி போகாத, என்ன விட்டு விட்டு